காசு கதைய போல ஏன் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. தேவதாசு கதைய போல ஏன் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. நான் வேற ஏதும் புரியாம போனேன் பின்னால, ஒரு விளங்காத கதையாச்சு எல்லாம் பின்னால. தம்பி பொண்ணை நம்பாத, நம்பினா ஏன் கதித, நித்தம் பொண்ணை எண்ணாத, கெட்டது நிம்மதித. அந்த தேவதாசு கதைய போல ஏன் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. பார்வையில துண்டி ஒண்ணு போடுவா, அள்ளி வச்ச கூந்தலில ஆம்பளைய மூடுவா. ஆசை என்னும் ராகத்தில பாட்டு ஒண்ணு பாடுவா, ஆம்பளங்க மாட்டுனதும் ஆட்ட போல ஓட்டுவா. புத்திய ஓட விடாம கட்டி போட்டு, நெஞ்சில பாசம் வந்தெல்லாம் வெட்டி போட்டு. அட புரியாத புதிராச்சு பொண்ணு நினைப்பு, தினம் அத பார்த்து கதைய போல ஏன் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. நான் வேற ஏதும் புரியாம போனேன் பின்னால, ஒரு விளங்காத கதையாச்சு எல்லாம் பின்னால. தம்பி பொண்ணை நம்பாத, நம்பினா ஏன் கதிதா, நித்தம் பொண்ணை எண்ணாத, கெட்டது நிம்மதிதா. இடம் கொடுத்தா போற வழி மாத்துவா, கண்ணையும் மறைச்சு வச்சு காட்டு வழி விரட்டுவா. சாமி அந்த சிவபெருமான் தலையில ஏறுன, சந்நியாசம் வாங்க வச்சு பூமியத்தான் தேடுனா. தசரதன் பொம்பளையாலே சட்டம் போட்டா, ராமனு ராஜ்யம் எல்லாம் விட்டு போட்டா. அட பொன்னால உலகெங்கும் நித்தம் கலகம், அவ கண்ணா கதைய போல என் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. தேவதாசு கதைய போல என் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. நான் வேற ஏதும் புரியாம போனேன் பின்னால, ஒரு விளங்காத கதையாச்சு எல்லாம் பின்னால. தம்பி பொண்ணை நம்பாத, நம்பினா ஏன் கதிதா, நித்தம் பொண்ணை எண்ணா, கதைய போல ஏன் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. தேவதாசு கதைய போல ஏன் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு.